வணக்கம். தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பு நண்பர்களுக்கு ஞானப்பிரகாசம். நம்முடைய தமிழர் வேளாண்மை முறைப்படி வந்து விளைவித்த ஒரு வாழைப்பழம் வந்து ஞானசேகரனுடைய கடையில் வந்து கிராமத்தான அங்காடியில் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு சென்னையில். நம்முடைய நண்பர்கள், தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பு நண்பர்கள் சாத்தியப்பட்டவங்க, யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அவங்கெல்லாம் அதை வாங்கி சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். மிக முக்கியமான ஒரு குறிப்பை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம், அதை வந்து பதிவாக போடலை. அதாவது உணவினுடைய தரமும் சுவையும் வந்து உழவனால் உற்பத்தி செய்யப்படுதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உணவு சுவையாக இருக்கிறதுக்கு காரணம் சமையல்காரர் இல்லை, உழவன் உற்பத்தி செய்கின்ற தானியத்தின் தரம்தான் உணவில் சுவையையும் ஆரோக்கியத்தையும் கொண்டு வர முடியும். சரியா? அந்த இடத்த இன்னும் நுகர்வோர்கள் வந்து தொடவே இல்லை. அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பழக்கடை முழுவதும் பழங்கள் ஒன்று கூட பழுத்ததில்லை தோட்டத்தில். கோயம்பேட்டில் போய் பார்த்தீங்கன்னா பழுத்த வாழைத்தார் வர்றதே கிடையாது. பாதி காயில் வெட்டி தான் லோடு லோடாக லாரி லாரியாக வாழைக்காய் வருது. பழங்கள் வந்து மக்களுக்கு வந்து உண்ணுறவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ரெண்டாவது, அந்த சுவை வந்து உற்பத்தி முறையில் இருக்குது. உற்பத்தி செய்கின்ற முறையில் தான் காய்கறிகளினுடைய சுவையோ சத்துக்களோ அந்த அந்த அந்த எதை சொல்லுவோம், அந்த சுவையினுடைய உச்சம், இது எல்லாமே உற்பத்தி செய்கின்ற முறையில் தான் வருது. அந்த முறையை வந்து நம்ம தமிழர் வேளாண்மை முறை மூலம் நம்ம எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கணும்னு விரும்புகிறோம். விவசாயிகள் வந்து உண்மையிலே நுகர்வோருக்காக தான் பொருளே உற்பத்தி செய்யப்படுது இல்லையா? உண்பவனுக்காக தான் நம்ம விளைவிக்கிறோம். ஆனால் உண்பவன் வந்து தரம் குறைந்த பொருளை உண்ணும் பொழுது அவன் எப்படி ஆரோக்கியமாக இருப்பான், எப்படி அந்த பொருளை விரும்ப முடியும்? சுவைமிக்க பழங்களை சாப்பிட்டா தானே அந்த பழங்கள் வந்து வேணும் வேணும்னு அவங்க நினைப்பாங்களே, அந்த கவர்ச்சி அவங்களுக்கு வரும். நுகர்வோருடைய கவர்ச்சி வந்து உற்பத்தியாளன் கையில் இருக்குது. அது இருக்கிற வரைக்கும் தான் இவன் உற்பத்தி செய்கிற பொருள்களை விற்பனை செய்ய முடியும். அந்த அந்த மிக உயர்ந்த தரம், மிக உயர்ந்த சுவை, அந்த ஆரோக்கியம் எல்லாத்தையுமே வந்து நம்ம அதில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது நம்முடைய வேளாண்மையினுடைய நோக்கம். அடுத்ததாக உற்பத்தி செய்கிற பொருட்கள், அந்த உயர்ந்த மிக உயர்ந்த தரத்தில் உற்பத்தி செய்கிற பொருட்கள் வந்து நுகர்வோரை போய் சென்றடைஞ்சால் தான், வாங்குறவங்களை சென்றடைஞ்சால் தான் அவங்க அந்த பொருளை தேடுவாங்க. முதல்ல கொடுத்தீங்களா அந்த பழம் எங்கே கிடைக்கும், அந்த பழம் மீண்டும் கிடைச்சா கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்கும்போது தான் உற்பத்தியாளனுக்கே மரியாதை கிடைக்கும். அவங்க கடைக்காரங்க உற்பத்தியாளன்ட்ட அந்த மாதிரி பழங்கள் கொடுங்க இன்னும் இருந்தால் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ தான் உற்பத்தியாளனுக்கு சிரமமே இல்லாமல் விற்கவே முடியும். இந்த இடத்த வந்து நம்ம வந்து ஒருங்கிணைக்கணும்னு விரும்புவோம். அதாவது உற்பத்தியாளர்களையும் நுகர்வோரையும் ஒன்றிணைக்கணும். இடையில வியாபாரிகள் இருக்கலாம், அது குற்றம் இல்லை. ஆனால் வியாபாரிகள் வந்து ஒரு வழிநடை, ஒரு வழியில் உள்ள ஒரு துணை தானே தவிர உற்பத்தியாளரும் நுகர்வோரும் தான் இலக்கு. சரியா? அதனால் அந்த இடத்த நம்ம கொண்டு வரணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நம்ம இந்த உற்பத்தியாளர்களையும் நுகர்வோரையும் ஒன்றிணைக்கிற ஒரு வேலையை தான் நம்ம வந்து தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பு மூலமாக செய்ய விரும்புகிறோம். அதில் மிக முக்கியமான குறிக்கோள் என்னென்னா, மிக உயர்ந்த முறையில் உற்பத்தி செய்யப்படுகின்ற தானியங்களும் காய்கறிகளும் கீரைகளும் பழங்களும், பழங்கள் வந்து கிட்டத்தட்ட பழுத்த நிலையில் தான் பழங்கள் வந்து கிடைக்கே போகணும், அல்லது அந்த பழத்தினுடைய சுவை கொஞ்சம் கூட குறையாமல் நுகர்வோருக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நம்ம இதை கையில் எடுத்துருக்கிறோம். அந்த முறையிலான ஒரு முன்னெடுப்பு நடவடிக்கை இது. நண்பர்கள் பயன்படுத்தி பதிவிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.